வணக்கம். தமிழ்நாடு மாணவிளைஞர் கூட்டமைப்பு ஞானப்பிரகாசம், 1/6/18 ஞானப்பிரகாசம். தமிழர் வேளாண்மையின் தனி சிறப்பு. நம்ம இந்த தொடரில் பார்த்துட்டு வரோம். நம்ம பயிர் வகைகள், நிலம் திருத்துறது, நிலத்தை சீர்படுத்துறது, பயிருக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த பயிரை எப்படி சாகுபடி கொண்டு வர்றது, உரம் வைக்கிறது, இப்படி பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம வந்து கொண்டு வரோம். இது சரியான முறையில் நீங்கள் எல்லோரும் உள்வாங்குறீங்களா, இதனுடைய புரிதல் என்னென்னு புரிஞ்சு வச்சுருக்கீங்களா என்னங்கிறது எனக்கு தெரியல. எந்தவித செலவும் இல்லாமலே இந்த உரக்குழி முறைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மண்ணையே அந்த பயிருக்கு ஏற்ற மாதிரி வடிவமைக்கிறது, அந்த காலத்தையும் மண்ணையும் நீரையும் சரியான முறையில் பயன்படுத்தி மிக அதிகமான விளைச்சல் எடுக்கிறது. எந்த ஆண்டு ஆண்டுகள் ஆண்டு ஒரு ஆண்டின் எந்த பருவ காலத்திலும் எந்த நாட்களிலும் அந்த எந்தெந்த பயிர்கள் ஆண்டுகளில் எந்தெந்த காலங்களில் பயிர் செய்கிறோமோ அந்தந்த பருவ சூழலுக்கு தகுந்த மாதிரி இயற்கை அமைப்பை, இயற்கையினுடைய தாக்கு பிடிக்கும் திறனை மேம்படுத்தி அந்த பயிரினுடைய உச்சபட்ச விளைச்சலை கொண்டு வர்றது. அதாவது இதுக்கு அதிகமாக, சுருக்கமாக சொன்னால், இதுக்கு வந்து நம்ம அதிகமாக உழைக்கக்கூடாது. மண்ணை வடிவமைச்சிருக்கணும், மண்ணில் நீரை வடிவமைச்சிருக்கணும். இந்த மண்ணை வடிவமைக்கிறதுங்கிறது அந்தந்த பயிருக்கு தகுந்த மாதிரி வடிவமைச்சிருக்கணும். மண்ணே உரமாக மாறிக்கணும். அந்த பயிருக்கு வேண்டிய நுண்ணுயிர்கள், பேரூட்டம், நுண்ணூட்டம் இந்த மாதிரிலாம் இயற்கையாகவே அங்கே வந்து உண்டாகி அதுக்கு கிடைக்கணும். அதாவது சொல்கிறோம்ல, நாடென்ப நாடா வளர்த்தன, அந்த மாதிரி நம்ம மண்ணை வடிவமைக்கிற ஒரு முறையை வந்து நம்ம முயற்சி எடுத்து செஞ்சிட்ருக்கோம். முகநூல் பதிவில் வந்து நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, ஃபேஸ்புக்கில் வந்து தென்னைக்கு உரமிடுதல் மற்றது, நண்பர்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு கூட யாரோ ஒரு வேளாண்மை அலுவலர்னு நினைக்கிறேன் ஒருத்தர் போட்டிருக்கிறாரு, மிக சிறப்பான முறை இதுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு முறையை சொல்லியிருக்கிறாரு. அதில் வந்து அவங்க நிறைய நீர் பாய்ச்சறது, உரம் வைக்கிறது, தென்னையிலேருந்து 4 அடி 5 அடி தள்ளி அப்படிங்கிறத வந்து சிறப்பாக போட்டு இதில் வந்து 400 காய்கள் வரைக்கும் காய்ச்சி காய்க்கும் அப்படின்னு போட்டிருக்காரு. நான் வச்சிருக்கிற பயிர் முறையில், தமிழர் வேளாண்மை முறையில் வரப்பில் எந்த வித உரமும் இல்லாமல் 6 மாதம் நனையும். அதாவது ஆடி மாதத்துலேருந்து கண்டிப்பாக நனையும், தை மாதத்துக்கு பிறகு காயும் வரப்படலாம். அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம தென்னை மரத்தில் எப்படி காய்ச்சிது காயுங்கிறதெல்லாம் நம்ம நண்பர்கள் நிறைய பேர் வந்து பார்த்துருக்கீங்க. அதை நம்ம புகைப்படமும் எடுத்து போட்டிருக்கிறோம் சரியா. அதனால் இப்போது இந்த முறைகளில் இப்போ உதாரணமாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 4 5 அடி தூரத்தில் அது முகநூல் பதிவில் போனீங்கன்னா பார்க்கலாம், தமிழர் வளர்ச்சிக்கும் கீழே வருது அது. ஒரு மரத்தில் 450 காய் வரை காய்க்குதுன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் வச்சிருக்கிற அத்தனை மரங்கள்லையுமே 450 காய் எடுக்கிறாராங்கிறது தெரியல ஒரு விஷயம். அதே மாதிரி ஆயிரக்கணக்கான தென்னை வச்சு ஆயிரக்கணக்கான தென்னைகள்லையும் அவ்வளோ காய் எடுக்க முடியுமா? அவ்வளவு மரங்களையும் அவர் சொல்கிற மாதிரியே பராமரிக்க முடியுமா? முதல்ல நீர் வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக, மரங்கள் வந்து லட்சக்கணக்கில் செத்துக்கிட்டு இருக்கிற கோயம்புத்தூர் பொள்ளாச்சி பகுதியில் முதல்ல நீர் ஆதாரத்தை உண்டு பண்ணி முதல்ல தென்னைகளை உயிர்ப்பிக்கிற வழியே இல்லை சரியா. முதல்ல அதற்கான அடிப்படை கட்டமைப்பை யாரும் சொல்ல காணோம். அதனால் நம்ம என்ன சொல்ல வரோம்னா, நம்ம என்ன செய்ய வரோம்னா, முதல்ல நீர் ஆதாரங்களை உண்டு பண்ணணும். அப்புறம் விவசாயிக்கு விவசாயியை வந்து 24 மணி நேரமும் வேலை வாங்கிட்டு விளையிற ஒரு விளைச்சலை வந்து விவசாயிக்கு சொல்லி கொடுக்கவே கூடாது. அந்த விளைச்சல் இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மிக அதிகபட்சமான உச்ச அவங்களுடைய புரிதல் என்னென்னா, அதிகமான விளைச்சலை பெறணும்னா இரவு பகல் எந்த நேரமும் உழைச்சா தான் வரும் அப்படிங்கிற ஒரு புரிதலோடு தான் இந்த வேளாண்மையில் மிகப்பெரும் அளவில் உத்திகளை சொல்லி கொடுக்குறவங்கலாம் வந்து இதை தான் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அதாவது அதிகமாக உழைக்கலைன்னா வராது, அல்லது 24 மணி நேரம் அதுக்கு உழைக்கலைன்னா அது காய்க்காதுங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. எந்த பயிர் வகையாக இருந்தாலும் நம்ம அந்த முறையிலேருந்து முற்றிலும் மாடுபடுறோம். 1 ஏக்கராக இருந்தாலும் சரி, 100 ஏக்கராக இருந்தாலும் சரி, ஒரு தடவை பயிர் வச்சோம்னா பயிர் வச்சா அடுத்தது அறுவடை, அது தானாகவே விளையணும் அப்படிங்கிற இடத்த நோக்கி விவசாயத்தை கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு, அப்படி தான் நம்முடைய முன்னோர்கள் விவசாயம் எல்லாமே இருந்தது. குறுவை நண்டூர, சம்பா நரியோட, வாழை வண்டியோட, தென்னை தேரோடங்கிறது நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மிக அதிகபட்ச விளைச்சல் அந்த இடைவெளி, அங்கே அந்த பயிருக்கு கிடைக்கிற காற்றோட்டம் சரியா, அந்த மாதிரி அடிப்படையில் தான் அந்த வெளிச்சம், வெப்பம், அதில் கிடைக்கிற நீர், நிலத்தில் அதுக்கு கிடைக்கிற சத்து, இப்படி எல்லாமே அந்தந்த பயிருக்கு பயிர் நம்ம கொடுக்குற இடைவெளி, இந்த மாதிரி அடிப்படையில் தான் விளைச்சல் விளையணும் நம்ம முன்னோர்கள் நல்லாவே சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி காலப்பயிர் கரம்பில் பட்டம் தப்பினால் நட்டம், ஆடி பட்டம் ஆடி பட்டம் தேடி விதை, பருவத்தே பயிர் செய், இப்படி பல விஷயங்களை விளைச்சல் அதிகரிக்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் நம்ம வந்து எல்லா பயிர் வகைகளும் சொல்லி கொடுக்குறோம். சுருக்கமாக சொன்னாக்கா, விவசாயிகளுக்கு விவசாயம் வந்து ஒரு சிக்கலாகவோ, அது 24 மணி நேரம் அவர்களை வேலை வாங்குகின்ற ஒரு வேலையாகவோ இருக்கக்கூடாது சரியா. விவசாயிக்கு விவசாயம் வந்து எளிமையாக இருக்கணும். அந்த எளிமையாக செய்கிற அந்த வேலையில் வலிமையின் உச்சம், விளைச்சலின் உச்சத்தை கொண்டு வரதுக்கான முயற்சியில் நம்ம ஈடுபட்டிருக்கோம். இந்த தமிழர் வேளாண்மை முறை மூலம் வருகிற விளைச்சலையும் அந்த உற்பத்தியும் அதனுடைய தாக்குப்பிடிக்கும் திறனை காலமே நமக்கு உணர்த்தி சொல்லும். சரியா, காலம்தான் இது சரியா தவறா அப்படிங்கிறத நிரூபிக்க முடியும். அதற்காக நாம் காத்திருக்கிறோம். நான் உங்களுடைய புரிதல்களுக்காக காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் தமிழர் வேளாண்மையில் நாளை சந்திப்போம்.